श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. 18वां श्लोकम्. सह स्थिर परित्रसव्रज विदिञ्चना किञ्चनैः अनोकः बृहस्पति प्रबल विक्लव प्रक्रियम् इदम् सदसदात्मना निखिलमेव निम्नोन्नतम् కటాక్ష తదుపేక్షయోస్తవ హి లక్ష్మి తత్తాండవం. సహస్థిర పరిత్రస వ్రజ విరించనాకించనైహి అనోకః బృహస్పతి ప్రబల విక్లవ ప్రక్రియం ఇదం సదసదాత్మనా నిఖిలం ఏవ నిమ్నోన్నతం కటాక్ష తదుపేక్షయోః తవ హి లక్ష్మి తత్ தாண்டவம் என்பதாக பதச்சேர். இந்த ஸ்லோகங்கள்லாம் ஆச்சாரியால் என்ன ஒரு மனோபாவத்தோட எழுதியிருக்கா அப்படின்னு, லோகத்துல இப்ப இந்த காலத்துல பேதங்கள் பார்க்க கூடாது அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் பேசுறா. இன்னும் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் ஒத்துக்கணுமா ஒத்துக்க கூடாதான்றதே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கும். பேதங்கள்லாம் பார்க்கணும்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்கோம், சில பேரெல்லாம் ஒதுக்கணும், சில பேரெல்லாம் கூட்டுக்கணும் அப்படின்னு வித்வான்களே அப்படிதான் முடிவு பண்றாரு நிறைய சமயத்துல. இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படுற கஷ்டங்கள்ல வாழ்க்கை. பிரகிருதி சம்பந்தம் பிரகிருதி சம்பந்த வியுக்தாளாக இருக்கிறவா எப்படி இருப்பாள் அப்படின்னாக்க, அதை தனியா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஆச்சாரியாலாம் அந்த காலத்துல அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படிதான் பழகிட்டு இருந்தா எல்லாருமே. யாரையும் ஒதுக்கிறது, யாரையும் அவாய்ட் பண்றது, வேணும்னுட்டு ஒருத்தனை மட்டமாக்குறது, ஒருத்தனை வசத்தி வைக்கிறது, இதெல்லாம் வந்து லோகத்துல பண்ணக்கூடாத காரியங்கள், மகா பாபங்கள் இதெல்லாம் கூட. நம்ம ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்த சொன்னாக்க எத்தனை பேர் ஒத்துப்பா, எத்தனை பேர் இதெல்லாம் நம்மளையே திருப்பி இவன் தப்பா சொல்றான், சம்பிரதாய விருத்தமா சொல்லுவான் அப்படின்லாம் சொல்லுவான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அஞ்ஞானத்தினால ஏற்படுறது, ஞானத்தினால ஏற்படுற காரியம் அஞ்ஞானத்தினால ஏற்படுற காரியம் அப்படின்னு லோகத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ஞானிகள் என்ன பண்ணுவான்னா, சுனி செய்வ ஸ்வபா கேச்ச பண்டிதா சமதரிசினகான்றதாக, அது பிராமணனா இருக்கட்டும், கோவா இருக்கட்டும், ஹஸ்தியா இருக்கட்டும், ஒரு நாயா இருக்கட்டும், ஒரு நரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல ஒரு பண்டிதாக அதுலயும் என்ன சமானமான அம்சம் இருக்குன்னு பாப்பா. அதுதான் வந்து ஒரு இது எனக்கும் அதுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு நிகிருஷ்டமான வஸ்துவோட கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்துப்பாள். எனக்கு அதுக்கும் என்ன வாசிகா அப்படின்னு சொல்லிப்பான். அதாவது ஒரு தடவை ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல, ஸ்ரீரங்கத்துல கோவில் உள்ள ஒரு நாய் போயிடுத்து அப்படின்றதுக்காக பெரிய ஒரு மறுபடியும் கோவில்ல புரோக்ஷணம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ கூரத்தாழ்வான் பட்டர் அவள்லாம் இருந்த காலம், அவர் கேக்குறார் பட்டர், தத்தோ நிகிருஷ்டே மை சந்நிகிருஷ்டே காம் நிஷ்கிருத்தின் ரங்கபத்தே கரோஷி, அதை காட்டிலும் நிகிருஷ்டமான நான் பிரதிதினம் வந்துட்டு இருக்கேன் கோவில் உள்ள, அடியனுக்காக என்ன சாந்தி பண்ணிக்க போறேன்னு பெருமாளை பார்த்து கேக்குற. அதாவது லோகத்துல விதவிதமான நிம்னமாகவும் உன்னதமாகவும் அநேக வஸ்துக்கள் லோகத்துல இருக்கும். அதெல்லாம் நிம்னமான வஸ்துக்கள்லாம் எதுக்குடா படைக்கப்பட்டிருக்கு, உன்னதமான சில வஸ்துக்கள்லாம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, எல்லா வஸ்துவையும் உன்னதமாவே படைச்சிருக்கலாமே, எல்லா எவ்ரி நெக்ஸ்ட் ஹவுஸ் ஒரு உன்னதமாகவும் ஒரு நிம்னமாகவும் ஒரு ஒரு வஸ்துக்களை சிருஷ்டிச்சு வச்சிருக்காரு பெருமாள். என்னடா நம்மள பரிசோதனை பண்றதுக்கு தான் அதெல்லாம் டெஸ்ட் கிரியேட் பண்ணியே வச்சிருக்காரு. அவன் அந்த வஸ்துவோட எப்படி விவகரிக்கிறான், ஒரு மட்டமான வஸ்துவோட ஒரு உயர்ந்த ஒருவன் எப்படி விவகரிக்கிறான் அப்படின்றத பாக்குறது, இதெல்லாம் அவருடைய பெருமாளுடைய ஒரு ஒரு விளையாட்டுகள், லீலைகள். அவர் வந்து ரொம்ப பெருமாளை நம்ம வந்து எப்படி பாக்குறோம், எப்படி நாம நினைச்சுக்கிறோம் அப்படின்றது உண்மை இல்லை. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, அவர் வந்து ஆழ்வார்கள்லாம் சாதிக்கிற மாதிரி உளநலன், அவன் உருவமைப்பு உருவுகள், உளநே இளநெனில் இப்படி அவன் அருவமைப்பு அருவுகள் அப்படின்லாம் சாதிக்கிற. அதாவது இருக்கிறதா நினைச்சுட்டா எப்படி, இல்ல ரூபம் மொத்தம் வந்துதான், இந்த ரூபம் மொத்தம் வந்துதானா, அது உன்னதமா இருந்தாலும் மட்டமா இருந்தாலும் தாழ்மையா இருந்தாலும் ஒசரமா இருந்தாலும் குள்ளமா இருந்தாலும் சில பேரை குள்ளமா இருக்கிறதுக்காக கிண்டல் பண்றா, சில பேரை ஒசரமா இருக்கிறதுக்காக கிண்டல் பண்றா, சில பேரை கருப்பா இருக்கிறதுக்காக கிண்டல் பண்றா, சில பேரை செகப்பா இருக்கிறதுக்காக கிண்டல் பண்றா. இப்படி எல்லாம் லோகத்துல எதுவா இருந்தாலும் குணத்தை பாக்குறது தோஷத்தை பாக்குறது, சரி எல்லாம் மீடியமா எல்லாம் நன்னா இருந்துன்னா அவன் மேல ஏதாவது ஒரு தப்பு சொல்லிடுறா. சீதை விஷயத்துல சீதை எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்திரீ, அத வர்ணனை எல்லாம் நிறைய நம்ம ராமாயணங்கள்ல பாத்துருக்கோம். அவன் மேல ஒரு தப்பு சொல்லணும்னு தோணி தோல்வி ஒருத்தனுக்கு என்னதுடா, உத்தரராமச்சரித்தம் ஆரம்பிக்கச்ச எப்படா ஆரம்பிக்கிறது உத்தரராமச்சரித்த நாடகத்தை அவன் பாக்குறான். சர்வதா வியவஹர்த்தவியம் குதோ ஹ்யவசனீயதா யதா ஸ்திரீணாம் ததா வாசாம் சாதுத்வே துர்ஜனோஜனஹான்னு ஆரம்பிக்கிறான். என்னடா என்ன விஷயம்னா, ஒரு வஸ்து நல்லதா இருந்ததுன்னா அதுல எல்லாரும் தப்பு சொல்லுவா, அதனால நம்ம எதுக்கு பேசாம இருக்கணும், பேசிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு, எது வஸ்துதாக பேசுறதா பேசாம இருக்கிறதா இந்த லோகத்துல அப்படின்னு எத்தனையோ பேருக்கு டவுட் பாவம். வளவளன்னு சில பேர் பேசுறவா லோகத்துல, சில பேர் எவ்வளவு சொன்னாலும் பேசாதையே வெறுமையா உட்காந்து இருக்கிறவா. இப்படி லோகத்துல நிம்னமாகவும் உன்னதமாகவும் இருக்கு. மீடியமா பேசுறவான்னு சில பேர், என்ன நிறைய பேசுறவான்னு சில பேர், சில பேர் பேசவே பேசாதவான்னு இருக்கு. இவ மீடியமா இருக்கிறவால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம், அதிகமா பேசுறவாலையும் பிடிக்காம போகலாம், பேசாதவாலையும் பிடிக்காம போகலாம் இல்லையா. அந்த மாதிரி லோகத்துல நிம்னமாகவும் உன்னதமாகவும் வஸ்துக்கள் இருக்கும். ஆனா இது எல்லா விஷயத்திலயும் ஒரு புத்திமானவன் எப்படி விவகரிப்பான் அப்படின்னா, சமத்துவத்தை சமத்துவ சமமா தான் விவகரிப்பான். அதிகமா பேசுறது பேசுறான்றதுனால அவனை துஷ்டனாகவோ, இல்ல பேசாம இருக்கான்றதுனால அவனை நல்லவனாகவோ, மீடியமா பேசுறான்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லவன்றதாகவோ, இல்ல இவ மூணு பேருமே இதனாலேயே கெட்டவன்றதாகவோ நம்மளால நினைக்க முடியாது. ஏன்னா நிம்னத்தம் நிம்னமாகவும் உன்னத்தமாகவும் படைக்கப்பட்டது கூட பெருமாளுடைய படைப்பு தான். பெருமாளுடைய படைப்புல நாம எதையும் நிம்னம்ன்றதாகவோ உன்னதம்ன்றதாகவோ நம்ம நினைக்க முடியாது. ஆனா அவர் சாதிக்கிற விஷயம் நிம்னமாகவும் உன்னதமாகவும் லோகத்துல இருக்கு, இருக்கிறத இருக்க மாதிரி சாதிச்சுட்டு. ஆனா நம்ம எப்படி பார்க்கணும்னா, அது எல்லாமே லக்ஷ்மியினுடைய தாண்டவம் தான் பார்க்கணும். அது லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் விழுந்து விழாததுன்றது தானே தவிர, நீர் லக்ஷ்மி கட்டாட்சம் விழாதவன் ஒருத்தனை சொன்னா உடனே நாளைக்கே லக்ஷ்மி கட்டாட்சம் அவனை விழுந்து பெரியவனாக்கிட்டு ஒன்ன சின்னவனாக்கிடும். அதனால இது இது வந்து இதெல்லாம் கர்மாவனால ஏற்படுறது. ஒத்தனை பார்த்து நம்ம ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்கு சிரிச்சிட்டோம்னா அதே காரணத்துக்காகவே நாமளும் இகழப்படுவோம் என்பது உறுதியான விஷயம். இதுல தாயாருடைய கட்டாட்ச வீக்ஷணங்கள், ஐ என் குழந்தைய பார்த்து நீ தப்பு சொன்னியா, இதோ பாரு நான் அவனை எப்படி பண்ணி காமிக்கிறேன், உன்னை எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு தேவதைகளுக்கு நிகிரகம் நம்ம மேல ஏற்படும். அதே நாம ஒருத்தன் பாவம் சிரமப்படுறான், அவனுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணணும் அப்படின்ட்டு ஆத்திலேயே பாவம் குழந்தைகளுக்கு புரிஞ்சது கூட பெரியவாளுக்கு புரியாது. பெரியவா பாவம் அவ ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருப்பா. இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், இப்ப எல்லாம் நிறைய யூடியூப்ல எல்லாம் கூட அது மாதிரி எல்லாம் பாக்குறோம். சில சமயங்கள்ல ஒரு ஒரு பிச்சைக்காரன் பாவம் காலில் செருப்பு இல்லாம ரொம்ப சிரமப்படுறான்னா, தன் செருப்பை கொண்டு போய் கயட்டி கொடுத்துட்டு வருதுகள், இப்பதான் வாங்கின புது செருப்பை, அப்பா அம்மா வெய்ய போறாளேன்ற பயம் கூட கிடையாது, வேண்டாம் எனக்கு நான் இல்லாம இருந்துக்கிறேன்னு சொல்றது. அப்படி அந்த அளவுக்கு பரிபக்குவமானது இந்த காலத்துல லோகத்துல ஏற்படுறது. ஆனா இது அந்த காலத்துல பெரியவாளுக்கே இல்லாம இருந்த டைம் எல்லாம் உண்டு. நம்ம பெரியவாளை தப்பு சொல்றோன்றது கிடையாது. ஆனா எல்லாருமே எப்படி நம்மளுடைய மனசை சமப்படுத்திக்கணும் அப்படின்றதுலாம் இந்த மாதிரி ஸ்லோகங்களாலதான் வெளிப்படுறது. தாயாருடைய கட்டாட்சம் விழுந்திருக்கு வேலை அப்படின்றது தாயாருடைய இஷ்டம். அது அது லோகத்துல வந்து ஒருத்தனுக்கு ஞானம் அதிகமா இருக்கு, அவனை ரொம்ப கொண்டாடுறா, ஞானம் கம்மியா இருக்கு, அவனை எங்கேயும் கூப்பிடுறது இல்லை அப்படின்னால், இது வந்து இது ஞானத்தினுடைய விளையாட்டு இல்லை. அது அதான் நீ ஒரு மனுஷன் தானா அதிகரிச்ச ஞானத்துக்கு கிடைக்கிற பலனும் கிடையாது, அது பெருமாளுடைய கிருபை. பெருமாளுடைய கிருபை இல்லாமைன்றது காரணம்னு சொன்னா என்ன அர்த்தம்னால், சோ அந்த மாதிரி பெருமாளுடைய கிருபையை நாமளும் இந்த சமயத்துல நாம இந்த ஜென்மத்துல அடையணும்ன்றதுக்காக அவன் பிரயத்தனப்படுவான்றதுக்காக அந்த வேத பாவத்தை வச்சிருக்கே தவிர, அந்த உன்னதமானவாள் மத்த மட்டமானவாளை பார்த்து நிகிருஷ்டன் சொல்லணும்ன்றதுக்காக வைக்கல இந்த தாரதமியம். லோகத்துல வனஸ்பதியாகவும் பிருகஸ்பதியாகவும் தாரதமியம் இருக்கே, அது எஸ் பரி அது இவளுடைய தாயாருடைய வீக்ஷணத்தினுடைய பரிமாணங்கள் பரிணாமங்கள். அதனால எல்லாமே பகவானுடைய கிருபை அப்படின்னு இருக்கணும். ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒருத்தன் பாவம் பிச்சை கேட்கறான், அவனுக்கு 1 ரூபாய் போட்டான்னா அந்த 1 ரூபாய் தானே போட்டேன்ட்டு தூக்கி அடிச்சுடுவான் இந்த காலத்துல இருக்க பிச்சைக்காரன். ஆனா அவன் என்ன பண்ணணும், இதுவும் இதுவும் பகவத் லக்ஷ்மியினுடைய ஒரு அம்சம் தானே அப்படின்ட்டு அதையும் வாங்கிக்க தெரிஞ்சுட்டு இருந்தான்னால் அவன் உன்னதமானவன். லக்ஷ்மி எந்த சுரூபத்துல வேணா நம்ம கிட்ட வருவாள், 1 பைசாவாவும் வருவாள், 2000 ரூபாய் நோட்டாவும் வருவாள்னு அவன் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். அந்த மாதிரியாக ஞானம் வந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு ஞானமே இல்லைன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், அந்த குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ரத்தையா இன்னும் கொஞ்சம் கூட்டு உட்கார வச்சு பாடம் சொல்லுவார். ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லவா, அது ஞான சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டார். அதே மாதிரி ஒரு குழந்தை ரொம்ப நோஞ்சானா பிறந்திருந்ததுன்னா அம்மா தாய்ப்பால் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுத்து அந்த குழந்தைய எப்படிடா போஷணம் பண்றதுன்னு தான் நினைப்பேன். அந்த மாதிரி தாயாரும் மலிஞ்சு போன நெலிஞ்சு போன கர்மா சககரிக்காத ஒத்தனை தான் சககரிச்சு அவனை வேணும்னால் உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போற சாமர்த்தியமானது தாயாருக்கு உண்டு. அதனால இதெல்லாம் அவளுடைய தாண்டவங்கள். அவ இஷ்டத்துக்கும் ஒத்தனை பத்தி நம்ம ரொம்ப நிகிருஷ்டமா சொல்லிட்டோம்னா நம்ம கர்மாவானது சரியா இருந்திருக்க பட்சத்துல சரி இல்லாத பட்சத்துல அடுத்த கர்மா வரப்போற கர்மா பலனை வந்து நம்மளுக்கு தப்பான பலன்களை தரப்போறது, கெட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாம் அனுசியூத்தமா கண்டினியூஸா நடத்தும், அனுசியூத்தமா நம்ம நல்ல காரியமே பண்ணி நல்லத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாதே. எந்த ஜென்மத்துல எந்த சமயத்துல பண்ண பலன்கள் கர்மாக்கள் பலன் கொடுக்கறதுன்னு நம்மளுக்கு தெரியாதே, அதனுடைய கிரமிக்கத்தை என்னன்னு தெரியாதே. அந்த மாதிரி லிஸ்ட் தான் நம்ம கையில ஒண்ணும் இல்லையே. அந்த சமயத்துல அடுத்தது வரப்போற காரிய வரப்போற கர்மா பலன் கொடுக்க போற கர்மாவானது ஒரு பாபத்தினுடைய பலனை கொடுக்க போறதுனால் அந்த சமயத்துல நம்ம பக்தியானது பிரஷ்டமாயிடும். அதுல ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு தாயாரிடத்துல ஒரு பயம் சாத்வச சகிதமான பயம்ன்றார். சாத்வசாவனத்தோ பூத்வான்னு சுவாமி கீதா கீதா வந்து கத்திய திரையத்துல சாதிக்கிற மாதிரி ஒரு பயத்தோட வணங்கி இருக்கணும் எப்பவுமே. பயத்துதான் ஒரு சுவாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுவாமின் அடையனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் பெருமாள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடையனுக்கு இதனால கர்வம் இல்லாம இருக்கணும், இல்லைன்னா எப்ப என்ன பண்ணிடுவாருன்னு தெரியாது. அவர் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா வஸ்துவும் அண்ணா கொடுத்துட்டு இருக்காரு. ஆத்துல நல்ல பசங்கள், நல்ல வைதிகாலா இருக்கா எல்லாரும், எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணி இருக்கா, அவளுக்கான சம்பந்தங்கள் எல்லாமும் நல்லா வைதிகாலாங்கல்ல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு வைதிகமான பரிஸ்தி ஏற்படுறது நம்மளுக்கு. ஆனா அடியன் இதை சொல்லிட்டு கர்வப்பட்டுட்டேன்னா பெருமாள் எப்ப வேணா கைட்டு விட்டுருவார் அப்படின்னு அவர் பயப்படுறாரு உடனே டக்குன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, எப்பவும் நம்மளுடைய அகங்காரத்தை குறைச்சுக்கணும், அகங்காரத்தை வளர விடக்கூடாது, அப்பப்போ அப்பப்ப கட் பண்ணணும் அப்படின்றத அந்த சுவாமியிலேருந்து நேற்று கிரகிச்சேன். அந்த மாதிரியாக இந்த ஸ்லோகத்துல பாருங்க, நிம்னமாகவும் உன்னதமாகவும் இருக்கக்கூடிய வஸ்துக்களை அவர் பரிகணனம் பண்ணி நம்மளுக்கு இதெல்லாம் லக்ஷ்மியினுடைய கட்டாட்சத்தினால ஏற்படுற விஷயங்கள்ன்றத கட்டாட்சம் கட்டாட்சம் இல்லாதது அதனால ஏற்படுற வித்தியாசங்கள்னு நமக்கு சாதிக்கிற சஹஸ்தி அர்த்தம் பார்க்கலாம் ஒரு ஒரு சப்தத்துக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன அர்த்தம் பார்க்கலாம். சஹஸ்திர பரித்ரஸ விரஜ விதிஞ்சனா கிஞ்சனைஹி அப்படின்ற இடத்துல திருத்தியா விபக்தி பகுவச்சனம் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பதச்சேதம் பண்றோம். இதுக்குள்ள என்னென்ன பதம்னா இருக்கு அப்படின்னா சஹஸ்திர பரித்ரஸ விரஜ விதிஞ்சன அகிஞ்சனைஹின்னு பதம் இருக்கு. பரஸ்பர விருத்தமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்திரம் ஒண்ணு இருக்குன்னா பரித்ரசம் ஒண்ணு இருக்கு. ஸ்திரம்னா ஸ்தாவரமான பதார்த்தங்கள், அசையாத பதார்த்தங்கள், லோகத்துல அசையாத பதார்த்தங்கள்னு சிலதெல்லாம் இருக்கு. மலை இதெல்லாம், மரங்கள் இதெல்லாம். பரித்ரச அப்படின்னா ஆடக்கூடியது. திரசரேணுகுன்னு சொல்லுவா. திரசரேணுகுன்னா இந்த தூசி, இந்த ஜாலகரந்திர நிஷ்காந்த துமணிகிரண வீக்ஷணியன்னு சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. அதாவது திரசரேணுகுன்னா எதை சொல்றோம்னா அந்த மூணு பரமாணுனுடைய சேர்க்கையாக ஆத்துல பலாச்சீன ஆண்கள் எல்லாம் கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பா மேல, அது வழியா வெளிச்சம் வரும், அது நடுவுல தும்புகள்லாம் தூசிகள்லாம் ஆடும் இப்படியும் அப்படியும். அதுக்கு பேரு திரசரேணுன்னு பேரு ஒவ்வொன்னுத்துக்கும். ஏன்னா அதனுடைய ஆகாரம் தான் இருக்கிறதுலயே சின்ன ஆகாரம், கண்ணுக்கு தெரியறதுனுடைய முதல் ஆகாரம். அதுக்கு முன்ன இருந்ததெல்லாம் பரமாணுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பரமாணுக்கு அப்புறம் தியணுக்கும், அதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா திரேணுக்கம் கண்ணுக்கு தெரியும், அதுக்குதான் திரசரேணுன்னு பேரு. அது ஜாலகரந்திர நிஷ்காந்த துமணிகிரண வீக்ஷணியம் சந்தர்சனியம்ன்றார். ஆகாசத்திலேருந்து எப்ப ஒரு சூரிய கிரணமானது ஒரு வேலை வச்சிருக்க கண்ணாடியில பட்டு உள்ள வருதோ அந்த வெளிச்சத்துல தெரியக்கூடிய பொடிப்பொடிகளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சின்ன சின்னதா இருக்கக்கூடிய அதுதான் முதல் முதல்ல தெரியற பதார்த்தம் லோகத்திலேயே திரசரேணுகுன்னு பேர் அதுக்கு வச்சிருக்கான். அது திரசன்னு அர்த்தம்னா அசையக்கூடியது, அதுல அந்த தூசிகள்லாம் இப்படி அப்படியும் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. அதனால திரசன்ற பேர் அதுக்கு வந்தது. பரித்ரசன பரிதா திரச, பரிதா சுத்தி ஆடுகின்ற அசைவு உடையன்னு அர்த்தம். ஸ்திரன்னா அசைவற்றது, பரித்ரசன்ன அசைவு உடையது. விரஜ அதனுடைய கூட்டங்கள், அந்த திரசரேணுடைய கூட்டங்கள் என்ன. அப்புறம் விரஜ அதனுடைய சமூகம் திரசவேணுனுடைய கூட்டம்னு சொல்லிட்டேன். விரிஞ்சன விரிஞ்சன அகிஞ்சனைகி விரிஞ்சனஹானக்கு விரிஞ்சி கமலாசனான்ட்டு பிரம்மன் பிரம்மாவுக்கு பேரு விரிஞ்ச விரிஞ்சன அகிஞ்சனைகி. இவன் வந்து பிரகஸ்பதியா இருக்கான். விரிஞ்சனா பிரம்மா, விரிஞ்சனா பிரம்மா. ஏன்னா அவன் அத்தமான வேத ஜானம் மொத்தம் நிரம்ப பெற்றவன். இன்னொத்தன்னடனா அகிஞ்சனன், ஒண்ணுமே தெரியாது. அந்த அகிஞ்சனா இருக்கான் ஒருத்தன். அவன் அகிஞ்சனா இருக்கான்றதுனால அவன் நிந்தையும் பண்ண முடியாது. இவன் இன்னொருத்தன் நல்ல வசந்த ஞானத்தோட இருக்கான்றதுனால அவனையும் போகோன்னு பிரசம்சையும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே பகவத் குணங்களால ஏற்பட்ட, பகவத் கிருப்பையினால ஏற்பட்ட உன்னதிகள். இதெல்லாம் இவாளுக்கே சுதந்திரமான உன்னதி கிடையாது. சுதந்திரமான உன்னத்தின்னு யாருக்குமே கிடையாது லோகத்துல. அதாவது ஒரு சுதந்திரமான உன்னத்தின்னு இருக்கிறதா நம்மளா நினைச்சுண்டு சுதந்திரமான உன்னதி இல்லாதவாள நம்ம அவமதிக்கிறோம் லோகத்துல. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற உன்னத்தியே சுதந்திரமான உன்னத்தின்னு கிடையவே கிடையாது. லோகத்துல யாருக்குமே சுதந்திர உன்னத்தியே கிடையாது. எல்லாம் பகவத் அதீனமாக ஏற்படுற, கர்மாதீனமாக ஏற்படுற உன்னதிகள் தான். அது பகவத் சீனால ஏற்பட்ட உன்னத்தில நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. லோகத்துல எவ்வளவு பெரிய வித்வான்களா இருந்தா கூட லோகத்துல தாழ்மையா தான் இருந்து ஆகணும் அப்படின்றத உயர்ந்த வித்வான்களா இருக்கவா தெரிஞ்சுன்னு தான் இருப்பா. அவ ரொம்ப சகஜமாக ஒண்ணுமே தெரியாத கிராமிய ஜனங்களோட கூட ரொம்ப சகஜமா பேசக்கூடியவள். அவ வந்து இவா வசத்தியானவா, நம்ம வசத்தியான மனுஷாவோட மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றவா கிடையாது. இந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றவாள்லாம் வைதிக சித்தாந்தமும் தெரியாது, அவளுக்கு லௌகிக சித்தாந்தமும் தெரியாதுன்னு அர்த்தம். லௌகிக சித்தாந்தம் கூட என்னதுடான்னா, மிக உயர்ந்த ஒரு மனிதன், மிக தாழ்ந்த ஒரு மனிதனுடன் ஒரு ஒரு ஒரு உயர்வு தாழ்வு பாவனை இல்லாமல் பழகுவது அப்படின்றது ராமருடைய குணமாக சொல்றோம். ராமருடைய குணங்கள்ல மிக உயர்ந்த குணங்கள்ல ஒண்ணு நிரந்தர சம்ஸ்லேஷகான்னு சொல்லக்கூடிய நீச்சை சக நிரந்தர சம்ஸ்லேஷகா. குகனோட அவ்வளோ அற்புதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டார். குகன்றவன் சாதாரண ஒரு வேடுவன், இவரோ ராஜா. ஒரு க்ஷத்ரியனானவன் ஒரு சாதாரண வேடுவனுடன் குகனுடன் எப்படி சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் என்றால், அகங்காரம் இல்லாதவனாக இருந்தால் ராமன் மாதிரியும், அகங்காரத்தோட இருந்தால் துரியோதனன் ராவணன் மாதிரியாகவும் பிஹேவ் பண்ணுவா. அதனாலதான் இவாளை வந்து பண்டித்தாள்னு எதுக்குதா சொல்றோம்னா, வஸ்துதா டிஸ்கிரிமினேஷன் இல்லாதவாள் அப்படின்னே அர்த்தம் அதுக்கு. வஸ்துதா ஞானம்னா என்ன அர்த்தம்னா, டிஸ்கிரிமினேட் பண்றது ஞானம் இல்லை. அந்த அர்த்தத்துலதான் அபேதம் சத்தியம்னு சொன்னத இவா வந்து அபேதம் அசத்தியம்னு சொல்ல வந்துட்டா. அபேதம் சத்தியம்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரோடையும் நன்னா பழகக்கூடிய ஒரு மனப்பான்மை, இரண்டு அதாவது உச்ச நீச்ச பாவம் இல்லாமல் எல்லாரோடையும் எல்லாமே பகவத் சிருஷ்டி அந்தர்கத்தம்னு நினைக்கிறதுக்காக வந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து வேற வேற ஏதோ அர்த்தம் பண்ணிருக்கோம். அதனால சக ஸ்திர ஸ்திர ஸ்திரமானது பரித்ரச விரஜ, அதாவது பரிதா இங்கும் அங்கும் திரச ஆடக்கூடிய பதார்த்தமாகிற அந்த திரசரேனுடைய விரஜ சமூகம். விரிஞ்சனஹா என்பது பிரம்மா. பிரம்மா அடுத்தது அகிஞ்சனஹா, ஒண்ணுமே இல்லாதவன் அகிஞ்சனன், மிகவும் தாழ்ந்தவன். அதாவது தாழ்ந்தவன் ஸ்டேட்டஸ்ல ஒண்ணுமே சாதனம்ன்றதாக ஒண்ணுமே இல்லை, பகவத் பிராப்தி சாதனம் இல்லாதவன். லௌகிகமாக பார்க்க போனாலும் ஒரு வசதியும் இல்லாதவன். அப்படிலாம் லோகத்துல அனோகஹ பிருஹஸ்பதி, அப்புறம் இன்னொரு இடத்துல அனோகன்னு மரமா இருக்கான். ஏற்கனவே தான் சொல்லியாச்சே ஸ்திர சப்தத்தினால ஸ்திரமான வஸ்து இல்ல மரம் சேர்த்தாச்சேன்னா, இந்த இடத்துல இருக்கிற அனோகஹ பதமானது நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம்னு சொல்லக்கூடிய அந்த மரம். அவர் ஒரு மரம் போல ஒரு மனுஷன் நின்று இருந்தா என்ன, மரமா இருந்தா என்ன, ஏதோ சொன்னாலும் காதுல விழாம ஒருத்தன் நின்று இருந்தான்னா அவனை இந்த சப்தத்தினால சொல்றார் அனோகஹா என்பதாக. அது வஸ்துதா அனோகஹ பதமானது விருஷத்தை தான் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல அனோக பக்கத்திலேயே பிருஹஸ்பதி சப்தம் வர்த்தனால அதுக்கப்புறம் தானே ஒரு ஸ்லோகத்துல லோகே பிருஹஸ்பதி வனஸ்பதி பிருஹஸ்பதி தாரதமியம்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கப்படுத்தினால இங்க இருக்கிற அனோகஹ சப்தமானது ஒரு புருஷ விசேஷத்தை, ஒரு புருஷனை சொல்லுகிறது. அவன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு போனோம் அவன். அனோகஹ பிருஹஸ்பதி, பிருஹஸ்பதி இன்னொருத்தர் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர். அவர் தேவ குரு. அவர் அப்படிப்பட்ட பிரகஸ்பதினு ஒருத்தனை சிருஷ்டிச்சிருக்கார், அனோகஹான்னு ஒருத்தனை சிருஷ்டிச்சிருக்கார், மரம் மாதிரி இருக்கக்கூடியவன். அப்புறம் ஸ்திரம் என்ன, த்ரசம் என்ன, அப்படி லோகத்துல ஸ்திரமாகவும் ஆடக்கூடியதாகவுமான பதார்த்தங்களுடைய சமூகம். அப்புறம் விரிஞ்சனன் பிரம்மா முதல் கொண்டு சாதாரண மனுஷனான அனோகஹான்னு சொல்லக்கூடிய மரம் போல இருக்கக்கூடியவன், கேள்வி கேட்டால் மரம் மாதிரி நிக்கிறவன் அர்த்தம். நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் அப்படின்றதாக, மரம் மரம் இல்லப்பா இவதான் மரம் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். மரம் மரம் இல்ல என்ன, இவன் தான் மரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ரொம்ப அழகான அலங்காரம். இன்டெரக்டா இவன் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி ஆயிடுறது. மரம் மரம் இல்லைன்னு சொல்றதுனால மரத்தினுடைய சபலத்துவத்தை சொல்லி, நிறைய பழுத்திருக்கு, பழங்கள் பழுத்திருக்கு, காய்கள் காய்ச்சிருக்கு, பூத்து குலுங்கிறது, அந்த மாதிரி மரம் வசதியா இவன் வசதியானா அப்படி எல்லாம் கேக்குற அளவுக்கு பிருகஸ்பதி அண்ட் வனஸ்பதி, வனஸ்பதியாகவும் பிருகஸ்பதியாகவும் தாரதமியம் இருக்கு. அது தவிர பிரபல விக்லவ பிரக்ரியம், ஒருத்தன் ரொம்ப பலசாலியா இருக்கான், இன்னொருத்தன் விக்லவனா இருக்கான், விக்லவன்னா பலம் இல்லாதவனா இருக்கான், நோஞ்சானா இருக்கான். இப்படிப்பட்ட லோகத்துல பிரக்ரியங்கள்லாம், பிரக்ரியைகள் இருக்க, சிருஷ்டி பிரக்ரியைகள், இதம் சர்வம் இந்த சிருஷ்டி பிரக்ரியை எல்லாமே பிரக்ரியம்னு அதுக்குதான் நபும்சகலிங்காந்தமா போட்டிருக்காரு. ஏன்னா பின்னாடி இதம் வரப்போறது, அவர் பின்னாடி கூட என்ன பிளானோ அதெல்லாமும் முன்னியே பண்ணிட்டு தான் ஒரு ஒரு சப்தங்களை பிரயத்தனப்படுறாரு. பாருங்க, இதம் சதசதாத்மனா நிக்கிலமேவ நிம்னோன்னதம், இதம் இந்த ஜெகத்து எப்படி இருக்கு, சத் அசதாத்மனா, சத் என்பதாகவும் அசத் என்பதாகவும் பிரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிக்கிலமான ஜெகத்தும் நிம்னோன்னதமா தான் இருக்கு. நிம்னம்னா கீழே போறது, உன்னதம்னா மேல போறது. நிம்னோன்னதம் பிரக்ரியம் அகிலம் இதம் சதசதாத்மனா நிகிலமேவ நிம்னோன்னதம் கட்டாட்ச ததுபேட்சையோஹோ, உன்னுடைய கட்டாட்சம் அந்த கட்டாட்சத்தினுடைய உபேட்சை, அது ரெண்டுத்தினுடைய தாண்டவம் தான் இதெல்லாம் லக்ஷ்மி அப்படின்றதாக தாயார பார்த்து ஹே லக்ஷ்மின்னு கூப்பிட்டு, தத்து தாண்டவம் கட்டாட்ச ததுபேட்சையோஹோ பவதி, கட்டாட்சத்தினாலும் ததுபேட்சத்தினாலும் ஏற்படக்கூடியவைகள் இந்த வித்தியாசங்கள். என்னென்ன வித்தியாசம்னா, ஸ்திரம் என்ன, பரித்ரசம் என்ன, விரிஞ்சனம் என்ன, அகிஞ்சனம் என்ன, அனோகம் என்ன, பிருஹஸ்பதி என்ன, இப்படியாக பிரபலமாகவும் விக்லமாகவும் இருக்கக்கூடிய பிரக்ரியையாக இருந்தது இந்த ஜெகத்து. இந்த இதம் ஜெகத் எதுனா சதசதாத்மனா நிம்னோன்னதம், இந்த சம்பூர்ண ஜெகத்தும் சத்தாகவும் அசத்தாகவும் நிம்னமாகவும் உன்னதமாகவும் விளங்கக்கூடியது. கட்டாட்ச ததுபேட்சையோகோ தவகி லக்ஷ்மி தத் தாண்டவம், கட்டாட்சம் ததுபேட்சை என்பதாக ஹே தவ தாண்டவமே தத், உன்னுடைய அந்த கட்டாட்சத்தினுடைய தாண்டவத்தினால ஏற்படுறது. என்னன்னா அந்த கண்களினுடைய அந்த டான்ஸ் ஒண்ணு, கண்கள் சில பேரை பாக்குறது சில பேரை பார்க்காத விட்டுறது, அந்த அதுல சமயத்துல நடிக்க அந்த ஒரு கண்ணுல ஒரு நாடகம் நடக்கிறதே, அதனுடைய வித்தியாசத்தினாலதான் இந்த லோகத்துல நிம்னோன்னதமான வித்தியாசங்கள் உண்டு பண்ணப்படுகின்றன என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு ஒரு தடவை அந்த அண்மையும் சொல்றேன். ஹே லக்ஷ்மி, ஸ்திரம் என்ன, பரித்ரசம்னு சொல்லக்கூடிய அசைவுடன் கூடியதான வஸ்து என்ன, பிரஜ விரிஞ்சன அந்த அதனுடைய அந்த பரித்ரச பிரஜம் அதனுடைய கூட்டம், அப்புறம் விரிஞ்சன பிரம்மா, அப்புறம் அகிஞ்சன ஒண்ணுமில்லாதவன், சாதனோபாயமும் சாத்தியோபாயமும் இல்லாதவன், அனோகஹ பிருஹஸ்பதி, அனோகஹனா மரம் இல்லையா, அந்த சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம்னு சொன்ன அந்த அனோகஹ, இல்லைன்னா மரத்தை தான் ஏற்கனவே ஸ்திரசப்தத்தினால சொல்லியாச்சே, இது மனுஷன் சொல்ற பிரகரணம், மனுஷனை சொல்ற பிரகரணம், அதனாலதான் அடுத்தது பிருஹஸ்பத்தின்னு வருது. அப்ப அது என்ன இருக்கணும்னா, அனோகஹ சப்தம் அனோகஹன்னு அர்த்தம் இல்ல, சத்வாச்சியான ஒரு மரம் போல இருக்கக்கூடிய பிரஜை இல்லாத ஒருத்தனை இந்த இடத்துல அனோகா சப்தத்தினால சொல்றது, அதுவும் பிருகஸ்பதியும் பரஸ்பர விருத்தமானது. சோ இப்படி லோகத்துல நிம்னமானது உயர்ந்தது, பிரபலம் விக்லவம், இன்னொன்னு ஒண்ணு பிரபலமா இருக்கு நல்ல பலத்தோட இருக்கு, இன்னொன்னு விக்லவம் துர்பலனா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடுகளை உடைய, வித்தியாசங்களை உடைய இந்த ஜெகத்தானது நிக்கிலமேவ சதசதாத்மனா நிம்னோன்னதம், சத்தாகவும் அசத்தாகவும் நிம்னமாகவும் உன்னதமாகவும் விளங்குகின்றது. என்ன, தாழ்மட்டத்திலும் விளங்குகிறது, உயர்வான மேட்டிலும் விளங்குகிறது. ஏதத்து அகிலம் இதெல்லாமே சதசதாத்மனா நிம்னோன்னதம், சத்தாகவும் அசத்தாகவும் நிம்னமாகவும் உன்னதமாகவும் இருக்கக்கூடியவைகள். நிகிலமேவ சதசாத்மனா நிம்னோன்னதம். அது எதுக்கு சொல்றேன்னா, இதுல ஒண்ணு கூட ஒசந்ததுன்னு கிடையாது, எல்லாமே நிம்னமாகவும் உன்னதமாகவும் தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு உன்னதமான வஸ்து சொல்லுங்க ஒன்னாலும் அதுவும் ஒரு காலத்துல நிம்னமா தான் இருந்திருக்கும். அதனால நிம்னோன்னதம் இது இந்த வித்தியாசமானது எதனால ஏற்படுதுன்னா, தவ கட்டாட்ச ஓஹே தவ கட்டாட்ச தது உபேட்சையோகோ தாண்டவம் ஹி. உன்னுடைய கட்டாட்சத்தை எடுத்துக்கொள்ளுதல், அதை உபேட்சணம் பண்ணுதல் என்பதனுடைய தாண்டவம் தான் இந்த ஹோல் சிருஷ்டி அப்படின்றதா. சிருஷ்டி சிருஷ்டியில இருக்கிற தாரதமியம் எல்லாமே உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய பெறுதல் பெறாதல்ன்றதுனால ஏற்படுற தாண்டவம் தான் அப்படின்றதாக. தாண்டவன் நிறையம் ஆடினா சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு கெட்டது நடக்கும். தேவதைகளுக்கு நல்லது நடக்கும், ராட்சசாலுக்கு துஷ்ட பலன் கிடைக்கும். அந்த மாதிரியாக நிம்னோன்னதமான இந்த ஜெகத் இருக்கே, இந்த ஜெகத்திலையும் நாம் எப்படா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சமநிலையில தான் இருக்கணுமே தவிர, நிம்னமான வஸ்து அது அப்படின்னு திரஸ்காரம் பண்றதோ, உன்னதமான வஸ்து இதுன்னு அதை ஸ்வீகாரம் பண்றதோ அப்படிலாம் இல்லாம, எல்லாமே பகவத் கட்டாட்சத்தினுடைய விகல்பங்கள் தான் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்லோகத்தை சாதிக்கிறார். ஏன்னா ஆச்சரணத்துல அப்படிதான் காமிச்சிருக்கார். ஆச்சரணத்துல பட்டர் அந்த அந்த அந்த நாய் விற்த்தாந்தம் சொன்னனே, அதுக்கு அது மாதிரி நிறைய நாய்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சி பாத்துருக்காரு. அப்படியே ஒரு தேஜஸ் போறது, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல மேல ஏறி போயிட்டே இருக்குது. அது நேரம் அந்த தேஜஸை பார்த்தா அது எங்கேயும் நிக்கிறதாவே தெரியல, ரொம்ப வேகமா மேல போயிட்டே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இப்ப போடுற மாதிரி கேஸ் பலூன் எல்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு தேஜஸ் பாக்குறாரு, இது இங்க நேரம் அந்த இடத்துக்கு எங்கேருந்து கிளம்பித்தோ அந்த இடத்துல போய் பார்த்தா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய ஆத்துல எப்பவும் பிரசாதம் ஸ்வீகரிச்சுட்டு இருந்த ஒரு நாய் பரமச்சுட்டு, அதுக்கே இவ்வளவு பெரிய நல்ல கத்தினா, ஒரு ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை ஆசிரியச்சு இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு நல்ல கத்தி கிடைக்கும்ன்ற விஷயத்த அன்னைக்கு பட்டர் சாதிக்கிறார். அந்த அந்த ரகசியங்கள் எல்லாம் வச்சுன்னு பார்த்தா இந்த லோகம் நிம்னோன்னதமா தான் இருக்கும். அதனால நம்ம யாரையும் நிம்னாள் என்றோ அவள் உன்னத்தாள் என்றோ நாம் நினைத்து விடக்கூடாது. எல்லாரும் பகவத் பக்தத்வேன அவிசிஷ்டாள் சமானாள் தான்ன்றத சொல்றதுக்காக. ஏன்னா அதுக்கு அதுக்காகவே சுவாமி தேசிகன் என்ன பண்றார், இங்கேந்து மேல போறவா பெருமாளை சேவிக்கிறதுக்கு, மலையில மலைக்கு போறவா, மேலேந்து சொர்க்கத்திலேந்து இறங்கி வந்து சேவிக்கணும்னு வரவா, இவா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் தாரதமியமே இல்லாததுனால. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தேசத்தை போய் அடைஞ்சிருக்கா, அதனால இங்க இங்க வந்து ஒத்தன் உன்னத்தன் ஒத்தன் தாழ்ந்தவன்றதுக்கு வித்தியாசமே கிடையாது. அதனால தேவதைகள் வாசியரை இவாளோட நன்னா ஒரு வித்தியாசம் இல்லாம பழகிறா. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல விஷ்ணுவனுடைய ஸ்தானத்துல இவாளும் அவளுடைய சேர்க்கையானது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஹம்சா அதை போய் நீ அவசியம் பாருன்னு ஹம்ச சந்தேசத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி இலோகத்துல நிம்னம் உன்னதம்னு ஒண்ணு கிடையாது, அவ எல்லாம் சமமானவாள் தான், எல்லாரும் சமமானவாள் தான். அவளுடைய கர்மகத்தை அனுபவிக்கிறாள் தவிர சேத்தனத்துவன வேஷன ஒரு வித்தியாசம் கிடையாது என்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் சாதிக்கிறார். இல்லன்னா புனருக்தி தானே வரும், ஏற்கனவே சொல்லிட்டார் சுவாமி இந்த அர்த்தத்தை அப்படின்னு கேட்பா. ஆனால் கூட திருப்பி சொல்றதனுடைய தாத்பரியம் நம்மளுக்கு வேற ஏதோ இன்சிஸ்ட் பண்ணோம்னுட்டு, அது என்ன இன்சிஸ்ட் பண்ணோம்னு நினைக்கிறாருன்னா இதுதான், வாழும் வகை அறியன்றார் பாருங்க. வாழும் வகை தெரிஞ்சுக்கிறவா என்ன பண்ணுவா, வாழும் வகை தெரியாதவா என்ன பண்ணுவா, வாழும் வகை தெரிஞ்சுக்கிறவா இருக்கிற மனுஷாலோட ஒத்து அவ இடத்துல தோஷங்களை பாராட்டாமல் இருப்பா. தோஷங்களையே சொல்லிட்டு இருந்தாள்னா அவளுக்கு அவளுடைய சப்போர்ட் கிடைக்காம இருந்தது, தாயாருடைய சப்போர்ட் கிடைக்கல. அதனாலதான் எந்த வஸ்துலையும் வித்தியாசம் பார்க்காம இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஸ்லோகம் வந்ததாக நம்ம எடுத்துக்க முடியும். சஹஸ்திர பரித்ரசம் ரஜ விரிஞ்சனா கிஞ்சனைஹி அனோகஹ ப்ரஹஸ்பதி பிரபல விக்லவ பிரக்ரியம் இதம் சதசதாத்மனா நிகிலமேவ நிம்னோன்னதம் கட்டாட்ச ததுபேட்சையோஸ்தவஹி லக்ஷ்மி தத்தாண்டவம் என்பதாக இந்த 18வது ஸ்லோகமானது முடிகிறது. இனிமே நிறைய நிறைய விசேஷ அர்த்தங்கள் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்ல இல்லைன்னா நம்ம கொஞ்சம் இதுவா மேல போலாம். ஆனா இருக்கும் அதுல நிறைய, இன்னும் கூட நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குதுல்ல. அதாவது தாயாருனுடைய இந்த பார்வையினாலதான் லோகத்துல எல்லா விதமான வித்தியாசங்களும் ஏற்படுறதுன்றதுக்கு பிரமாணம் சாதிக்கிறார் விஷ்ணு புராணத்துல. துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபவத் துவயேதானியம் சமேதித்தம் என்று விஷ்ணு புராணத்தில் இந்திரன் ஸ்துதி பண்ற சமயத்துல, ஹே தேவி துவயா பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம், சகலம் புவனத்ரயம் இல்ல எல்லா புவன மூணு லோகமும் நீ எப்படி நீ விட்ட உடனே எப்படி ஆயிடுச்சுன்ன, இதெல்லாம் வந்து இவ்வளோ இவ்வளோ பசுமை இல்லாததாக புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் பகவத் நஷ்டமாவே ஆயிடுச்சு, லோகம் மொத்தம் வினஷ்டம் ஆயிடுச்சு. துவயா இதானியும் சமேதித்தம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நீ இப்ப எள்ளி மறுபடியும் எங்களை அனுகிரகிச்சு இந்த லோகத்தை எல்லாம் பசுமையாக்கி இருக்கிறாய் என்பதாக அங்க இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணச்ச சொல்றான். அதே அடுத்ததுக்கு இல்ல அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்றான். அது இன்னும் அடுத்த இன்னொரு 20 ஸ்லோகம் தள்ளி, இன்னும் 2 ஸ்லோகம் தள்ளி இல்ல அதே ஸ்லோகத்திலே பின்வரும். சரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷயம் சுகம் க்ஷயசுகம் தேவித்வ திருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் ந துர்லபம். லோகத்துல எதிரா துர்லபம் இல்ல அப்படின்னா உன்னுடைய கட்டாட்சம் விழுந்த வாழ்க்கை இந்த வஸ்துக்கள்லாம் ஒரு துர்பலம் இல்லை. சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை அவரே பார்த்துக்கிறார், ஐஸ்வர்யத்தை அவரே பார்த்துக்கிறார், அரிபக்ஷயம் எதிரிகளை எல்லாம் அழிப்பதையும் அவரே செய்கிறார், சுகத்தையும் அவரே கொடுக்கிறார். ஹே தேவி திருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் ந துர்லபம், இதெல்லாம் உன்னுடைய கட்டாட்சத்தால் பார்க்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான குறைவின்றி நடக்கும் அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் கிடைக்கும்? சரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷயா சுகம் நித்திய சுகம் இத்தியாதிகள்லாம் யாருக்கு கிடைக்கும்னா தொதிருஷ்டி திருஷ்டவானாம் புருஷானாம் உன் பார்வையால் பார்க்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காதுன்னு அதுவா அர்த்தம் கிடைக்கிறது. இது இதையே பராசர பட்டர் எடுத்து காமிக்கிறாரு விஷ்ணு புராண வசனங்கள். அனோகான விருட்சம் அது விருட்சா மகிருஹா சாக்கி விட்டபி பாதபஹ தருஹு அனோகஹா குட்டஹா சாலஹா பலாசி துருஹு த்ரும ஆகமாஹா என்பதாக இவ்வளவும் விருட்ச வாச்சி சப்தங்கள். அது அனோகஹான்னு ஒரு சப்தம் இருக்கு. சோ இந்த தேவ அவர் பெரிய பிரம்மாவா சத்ருமுக பிரம்மாவா இருக்கட்டும் நீசமான வஸ்துவா இருக்கட்டும் எல்லாம் பகவத் சிருஷ்டி சிருஷ்டி அந்தர்கதத்துவேன ஒரே ஒரு ஒரே மாதிரிதான் எல்லாமே. அதனால இதுல வித்தியாசம் பார்க்க கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் கட்டாட்சத்தினுடைய தாயாருடைய கட்டாட்சத்தினால ஏற்படுறது. ஒரு தாயாருடைய கட்டாட்சம் இல்லாத ஒரு வஸ்துவை நம்ம நிந்திச்சுட்டோம்னா நம்ம தான் அடுத்தது அந்த ஸ்டேஜ் அவனை பெருமாள் வசத்தி ஆக்கிடுவார் காமிச்சுடுவார் அதில் அந்த கோபத்தை. அதனால யாரையுமே நிம்னமாகவோ உன்னதமாகவோ நம்ம நினைக்கிறதுக்கு அதிகாரி இல்லை. இதெல்லாம் தாயாருடைய கட்டாட்சங்களுக்கு ஏற்பட்டது அதனுடைய விஷயங்கள்னு சாதிக்கிறதுல இருந்து நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்படக்கூடாது அதை பத்தி பொருட்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் தாத்பரியம். லோகத்துல அப்படிதான் இருக்கும் பேதங்கள் இருக்கும். இதெல்லாம் இந்த டீசன்சின்ற கீழே வந்துடுறது. இப்பெல்லாம் இந்த லோகத்துல இப்ப என்ன புதுசா ஒரு கான்செப்ட்னா எது டீசன்சி எது டீசெண்டா இருக்கிறதுனா என்ன அப்படின்றதுல நிறைய பேர் நிறைய கத்துண்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ற. லோகத்துல நிறைய பேருக்கு இப்ப குழந்தை இல்லாத நிறைய குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாதவா இருக்கா. அவ என்ன பண்றா ஒரு தத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கறா அப்படின்னு வச்சுக்கோங்க. டீசன்சின்றது என்ன அப்படின்னா ஆஹா தாயாருடைய கட்டாட்சம் இவாளுக்கு எந்த மாதிரி கிடைச்சிருக்கு பார், இவ்வளவு ஒரு அற்புதமான குழந்தையே இவாளுக்கு பெருமாளா காமிச்சு கொடுத்துருக்காரு பார் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லாம நம்ம பார்த்து குழந்தைய வந்து பாருங்கன்னு அவ ஆசையா கூப்பிடுச்சே அது உன் குழந்தையா இருந்தா நான் வந்து பார்ப்பேன் உன் குழந்தை ஒண்ணும் இல்லையே அது அப்படின்னு ஒருத்தர் ஆன்சர் பண்றான்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு இன்டீசன்சி இன்னைக்கு அந்த மாதிரி பேசலாமான்னா இப்படிதான் நம்மளா பேசவே கத்துன்னு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் மாத்தி நாம எல்லாம் திங்க் பண்ணணும். இனிமேதான் இதெல்லாம் வந்து நம்ம ஏன் சொல்றோம் இதெல்லாம் நம்மளுக்கு விஷயமானாக்க அந்தந்த காலத்துல அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த பகவத் கிருப்பைகளுக்கு எப்படி லோகத்துல பாத்திரமாறான்னு பார்த்து அதுக்கேத்தாமாய் நம்மளை மாத்திக்கிறது அவளிடத்திலயும் நல்லா பழக தெரிஞ்சுக்கிறது அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னு அதை ஃபுல்ஃபில் பண்றது இதெல்லாம் தான் இப்ப டீசன்சின்ற பேர்ல வர்றதே தவிர நீங்க என்னதான் வாசிச்சாலும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வராவே வராத விஷயங்கள். என்ன அதாவது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளே பேதலிச்சு போயிடுறா இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வாசிக்கிறது இந்த காலத்துல ரொம்ப ரெலவென்ட்னு அது எனக்கு தோன்றது. எப்ப பாருங்கப்பா அந்த காலத்துல இருக்கிற தாட்ஸே நம்மளுக்கு எவ்வளவு அற்புதமான தாட்ஸா இருக்கு. அவள்லாம் ரொம்ப டீசென்டா இருந்திருக்கா. நம்ம வேணா இன்னைக்கு அவளை இன்டீசென்ட் ஆகும் நம்ம என்னமோ டீசென்ட் ஆகும் நினைச்சுன்றோம். வெறும நாலு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறது டை கட்டிக்கிறது பெல்ட் போட்டுக்கிறது ஷூ போட்டுக்கிறது இதுக்கு 1008 கூச்சல். என்ன அதை எடுத்து வச்சு ஆடி இதை எடுத்து வச்சு ஆடினவாவா என்ன அதெல்லாம் வந்து எவ்வளவு அபச்சார ஹேத்துவா இருந்தது இவாள். அது மாதிரிலாம் இல்லாம ரொம்ப சகஜமாக எல்லாரோடையும் ஆசையாக பழகின்ற எத்தனை பேரால இருக்க முடியும்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து புது மாப்பிள்ளையா இருக்கிறவா, புது மாட்டு பொண்ணா இருக்கவா, அவளுக்கு இதெல்லாம் சொன்னா இவெல்லாம் கேட்கறதே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வயசானவா தான் இந்த விஷயங்கள்லாம் கேட்கறா. ஏன்னா அவளுக்கு புரியறது, இப்போ அவளுக்கு தான் ஆப்டா இருக்குது. இதெல்லாம் என்ன யங்ஸ்டர்ஸ் கேட்டால்னா யாரா இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது நம்மள வைவா. ஆனா இவ்வளவு விஷயமும் இந்த ஸ்லோகங்களுக்கு விஷயமா இருக்கு. அவருடைய தாட்டை பாருங்க, அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னே எழுந்த ஒரு சுவாமியினுடைய தாட் பாருங்க. இன்னிவரையில் நம்ம இதெல்லாம் அப்டேட் பண்ணல. அப்டேஷன் வேற எதையோ நினைச்சுட்டு இருக்கோம். ஆத்துல கம்ப்யூட்டர் வந்துருக்கோ, ஆத்துல புதுசு புதுசா வந்திருக்க விஷயங்கள்லாம் அப்டேட்டடா இருக்கான்னா அப்டேஷன் நினைக்கிறோம். நம்ம ஆத்மாவை அப்டேட் பண்ணிக்கிறது, டீசன்சின்றத நம்ம வச்சுக்கிறது, அமிக்கபிலிட்டின்றத கொண்டு வர்றது, எல்லாரோடையும் சகஜமா பழகிறது, நீச்சோன்ன பாவங்கள் கிரேட் ஓக்கலாம் நீ சாதாரணமானவன் அப்படின்ற எண்ணம் இல்லாம எல்லாரோடையும் பழகிறது, இதெல்லாம் தான் டீசன்சி. இதெல்லாம் அந்த காலத்துல ஆச்சாரியாளுக்கு இருந்தது, சகஜமாவே இருந்தது. இத்தனைக்கும் அவள்லாம் அந்த காலத்துல வர்ணாசிரம தர்மங்களை பார்த்தவாளுக்கே இவ்வளவு டீசன்சி இருந்தது, யாரையும் அவமதிக்கவே மாட்டா. ஒரே ஒரு உதாரணம் சொல்றோம்னு ஆசைப்படுறேன். எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க பாட்டி, அவ நல்ல நடாதூர் வம்சத்தை சேர்ந்தவள், அதுவும் நடாதூர் ஆழ்வான் வம்சத்திலேயே வந்தவா, அந்த கிணிர்குணத்ன்ற ஊரை சேர்ந்தவா. அவள் என்ன பண்ணுவாள்னா, ஊர்ல இருக்கவா எல்லாருக்கும் பர்த்டேட்டு எங்க பாட்டிக்கு தான் தெரியும். ஏன்னா அவ என்ன பண்ணுவோ, ஞாபகம் வச்சுருவோ, இந்த ஏகாம்பரத்துக்கு அன்னைக்கு குழந்தை பிறந்தது, அந்த தயாளுக்கு அன்னைக்கு, அந்த தயாளனுக்கு அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுருவோம். இவர்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் வாங்கறதுக்குன்னா இவர்கள் போறதுக்கு முன்னே எங்க பாட்டிய வந்து பாத்துட்டு, ஐயோ எங்க வீட்டுல குழந்தை என்னைக்கு பிறந்ததுன்னு ஞாபகம் இல்ல. அவ சொல்லுவா உடனே சங்கராந்திக்கு 4 நாள் முன்ன பிறந்ததுடா அவங்க குழந்தை, அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அவளுக்கு கொஞ்ச நாள் கேச்சுவாது அப்படின்னு நட்சத்திரத்தையும் சொல்லிடுவோம். அது இதை விட என்ன பரம உபகாரம் என்ன இருக்க முடியும் லோகத்துல சொல்லுவோம். அதாவது அவளெல்லாம் கூட நிம்னவானவாள்னு யாரையும் நினைக்க மாட்டா அவள்லாம். அந்த காலத்து வசந்த மனுஷாலவா எல்லாருமே டீசன்சினா டு த கோர் அவளுக்கு இருந்தது. அவ வந்து யாரையும் திரஸ்கரிச்சதே கிடையாது, நேச்சராவே திரஸ்கரிச்சது கிடையாது. இப்ப இந்த காலத்துல நம்ம இவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலத்துல நம்ம எத்தனை பேர் நம்மள கிரேட் ஆகும் மத்தவாழ மட்டமாகவும் நினைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்திலேயே அவள்லாம் நினைக்கலையே அப்படின்னு நினைச்சு பார்த்தா, இன்னைக்கு பாட்டியெல்லாம் நாம தான் பாட்டி, அவள்லாம் பாட்டியே இல்ல, அவள்லாம் வயசானா கூட அவள்லாம் அப்டேட்டட் பீப்புள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவளிடத்துல ஒரு ஔன்னத்தியமானது இருந்திருக்கு. ரொம்ப சகஜமா இருப்பா கிராமங்கள்ல. குடுக்கறது வாங்கறது, அவாட்டிலே அவாள்லேருந்து தயிர் பால் வாங்கிக்கிறது, நெய் வாங்கிக்கிறது. இப்ப என்னடா டீசன்சின்ற பேர்ல ரொம்ப வைதிகாலே ஆட்டுலதான் வெண்ணெய் வாங்கி காய்ச்சது. வெண்ணெயாவது வாங்கிட்டு வராளா, வெண்ணெயை வாங்கறதுக்கு 1000 இடம் பாக்குறா, இல்லைன்னா வெண்ணையும் ஆட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சுட்டா. சோ எது தொட்டா அவா தொட்டா தொட்டா எல்லாம் இல்லாததெல்லாம் மறுபடியும் புகுத்த ஆரம்பிச்சுட்டா. சோ இப்படிலாம் இல்லாம ரொம்ப சகஜத்தை அதெல்லாம் அந்த காலத்துல இருந்ததெல்லாம் நம்ம மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணணும், எல்லாரோடையும் சகஜமா பழகணும். ஊருக்கு போனா கிராமங்கள்ல ஜனங்கள்லாம் பாவம் ஏழ்மையில இருக்கும். ஏழ்மையில இருக்கிற ஜனங்களை 4 வார்த்தை விசாரிச்சனாலே அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்கெல்லாம் கிராமத்துக்கு எல்லாம் போகணும், அவாவா கிராமம் எதுன்னு பார்த்து தேடி போய் அந்த ஊர்ல இருக்கிற ஏழைகளை கவனிக்கிறது, அவளுக்கு எதனா வாங்கி கொடுக்கறது. நிம்னம் உன்னதம்ன்றதெல்லாம் சமம் ஆகணும். யாரும் உன்னதம் கிடையாது, யாரும் நிம்னால் கிடையாது. தாயார் பெருமாள் பார்த்துட்டே இருக்கா, அவங்களுக்கு வசந்த ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எத்தனை பேரோட சகஜமா பழக தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ராஜாவை வர்ணிக்கிறான், ரகுவம்சத்துல ராஜாவும் ராணியும் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு கிளம்புறா. அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போச்ச நடுவழியில கிராமத்து ஜனங்கள்லாம் வர, அவ போற ரசத்தினுடைய வழியில வர ஜனங்கள்லாம் என்ன, ஹையங்க வீணம் ஆதாய கிராம விருத்தான் உபஸ்திதான் பாக நாமதேயானி பிரச்சந்த வன்யானாம் மார்க்க சாக்கினாம். அங்க வர அந்த மரத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தரா, வர வழியில இருக்கிற மரங்கள் எல்லாம் கவனிச்சுட்டே வரா, செடிகள் எல்லாம் கவனிச்சுட்டே வரா. ஓ விசித்திரமா இருக்கே இது, நம்ம ஊர்ல பார்த்ததில், நம்ம பேலஸ்ல எல்லாம் இந்த மாதிரி மரம் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அவள் சுதக்ஷின சொல்ல, திலீபன் அந்த அங்க வந்து பாவம் தன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து ராஜாவிட இல்லாத வஸ்து இல்ல, இந்த கிராமத்து ஜனங்கள்ட அடியோட ஒண்ணும் கிடையாது, அதுங்க என்ன பண்றதுகள் ஆசையை காமிக்கிறதுக்காக அவ வீட்டுல கிடந்த பால்ல இருந்து தயாரிச்ச வெண்ணெய், அதுல இருந்து வெண்ணெயை எடுத்துட்டு கொண்டு வந்து ஐயங்க வீணம் ஆதாய, அவர் போற இடத்துலயும் நிறைய வெண்ணெய், அது வசிஷ்டருடைய ஆசிரமம், அங்க நந்தினி இருக்கு, நந்தினி வேண்டிய அளவுக்கு பால் கொடுக்கக்கூடியது, அங்க பால் நெய் தயிர் எதுக்கும் குறைச்சலே கிடையாது. அங்க போச்ச இதுகள் பாவம் இதுங்க கொண்டு போய் வெண்ணெயை கொடுக்கறது, வாங்கி வச்சுக்கிறா பாவம். ஆசிரமத்துக்கு போறோமே அங்க உபயோகமாட்டோம், யஜ்யத்துக்கு உபயோகமாட்டோம், இந்த கிராமத்து ஜனங்களுடைய வஸ்து அங்க போய் உபயோகமாட்டோம்னு வாங்கி வச்சுக்கிறா. ஹையங்க வீண மாதாய கோஷவிருத்தான் அந்த அந்த அந்த அந்த வேடுவச் செய்திகளினுடைய வேடுவச் செய்தி இருக்கு, இடையச் செய்தி இருக்கு. அதுல இருந்து வரவாளுடைய ஆஹா ஏன்பா அந்த மரத்தினுடைய பேர் என்னப்பா, அவளோட சகஜமா பழகிறா ராஜாவும் ராணியும், இவன் என்னப்பா நான் போய் கேட்கறது எனக்கு தெரியாதது மாதிரி, நான் என்னுடைய மினிஸ்டருக்கு கூட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு இல்லாம மினிஸ்டருக்கும் தெரியாது, ஐயோ பாவம் கூட இருக்கிற மினிஸ்டருக்கும் தெரியாது, அது மரமெல்லாம் பார்த்ததில்லை. அந்த கிராமத்து ஜனங்களோட நிரந்தர சம்ஸ்லேஷம், அவளோட நன்ன ராஜா கட்டி அணைச்சு பழகி, ஆ இந்த மாதிரி விருத்தாவை பார்த்து எவ்வளவு நாளாயிடுச்சு, இவெல்லாம் அனுபவிகள், கிராமத்துல நிறைய விவசாயம் பண்றவா ஃபார்மர்ஸ், இவாளுக்கெல்லாம் நிறைய அனுபவங்கள் உண்டு செடிகளை கொடிகளை மரங்களை பத்தி, இது என்னவா செடி இது என்னம்மா மரம் அப்படின்னு அவளை கேட்டு பார்த்துட்டு தன்கிட்ட இருக்கிற வஸ்துகளை அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படி போற அந்த திலீபன் குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்றதுக்காக அவ வசிஷ்டருடைய ஆசிரமத்துல போய் அந்த வசிஷ்டருடைய தேனுவை 45 நாள் மேய்க்கிறான். ராஜா ராஜான்றவன் தன்னுடைய ராஜான்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு ஒரு மாடு மேய்க்கிறான். சோ உன்னதம் நிம்னம்னா என்னதுன்னா ஒரு நிம்னமான ஒரு ஒரு வஸ்துன்னு லோகத்துல நினைக்கிற வஸ்துவே தவிர எதுவுமே நிம்னம் இல்லை, எதுவுமே வசந்ததுன்றது கிடையாது. மாடு மேய்க்கிற தொழில் என்ன சாதாரண தொழில் என்ன, கிருஷ்ணரே அதுக்கு அப்புறம் ஆசைப்பட்டு மேய்ச்சது அது, அதுக்கு முன் சமாச்சாரம் அதெல்லாம் ராமாவதாரத்துக்கு முன் சமாச்சாரம், ராமர் இனிமேதான் பிறக்க போறார், அதுக்கப்புறம் என்ன 4 தலைமுறைக்கு அப்புறம் ராமர் பிறக்க போறார், அதுக்கு முன்ன வர்ணனை இது, எப்படி பழகிறா பாருங்க இதெல்லாம் எங்க போச்சு, இதெல்லாம் ஏங்க நம்ம கிட்ட எல்லாம் இருக்கா, மறுபடியும் இன்ஸ்டால் ரீஇன்ஸ்டால் ஆகுமா, சான்ஸே இல்லை. அதனால இப்போ வர்ணாசிரம தர்மங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, நீங்க அனுஷ்டிக்கிற தர்மங்களை நீங்க அனுஷ்டிங்கோ, பழகச்ச நன்னா பழகலாமே எல்லாரோடையும், அப்படி பேசாத அப்படி பாராத முகம் கொடுத்துன்னு நின்றுட திரும்பிட்டு போறது என்ன, அப்படி பண்ண ஒரு பெரிய மகா பாபிகள் அப்படின்லாம் லோகத்துல யாரும் கிடையாதே. ஏன்னா நம்மள எந்த வம்சத்துல நாதமுனிகளுடைய வம்சத்துல ஆள வந்தார் ஏழி ஆள வந்தார் நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் ஸ்வ சரணாரவிந்தேன்னு தன்னையே தான் கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா நிஷம்சஹா பாபிஷ்டஹா கதமஹமிதோ துக்க ஜலதேர் அபாரா துத்தீர்ணஹா தவ பரிச்சரேயம் சரணயோகோன்னு சாதிக்கிறார். ஆனா நம்மளுக்கு அனுசந்தானத்துக்கு அனுகூலமா இருக்குன்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் கூட ஒருத்தர் எந்த லெவலுக்கு தன்னை இறக்கி தன்னை பேசிக்கிறார் பாருங்க, அந்த நைச்சானுசந்தானம் அது எப்பவும் இருந்துட்டே இருக்கணும் நம்மளுக்கு, நைச்சானுசந்தானம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அது இல்லைன்னாக்க நம்மளுக்கு அகங்காரம் ஸ்லைட்டா தலை தூக்கிட்டுனாலும் அடுத்த அடி நம்மளுக்கு விழும். அதனால பயந்துண்டுதான் எல்லாரும் அதை அதுக்கெல்லாம் பயந்துண்டு எல்லாருடைய நன்னா பழகிண்டு ஒரு சின்ன அகங்காரத்துக்கு அபிமானத்துக்கு இடம் கொடுக்காம அவா கொடுத்ததை வாங்கிண்டு நீ யார் எனக்கு கொடுக்கறதுக்கு. இப்ப கேக்குறோம், இப்ப நிறைய பேர் கேக்குறா, ஏன்னா ஒரு நல்ல உத்தியோகத்துல வந்துடுறா, நல்ல உத்தியோகத்துல இருந்தா நல்லா இப்பெல்லாம் 2 லட்சம் 4 லட்சம் மாசத்துக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப சகஜமா போயிடுச்சு லோகத்துல நிறைய பேர். அவ நம்ம எதனா கொடுத்தா வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கிறது இல்ல, நீங்க வச்சுக்கோங்க சுவாமின்ற, ஏன்னா நம்ம ஆசையா எதனா கொடுத்தோம்னா அவ வாங்கிக்கிறாளா இல்ல, அந்த பெருந்தன்மை பெரிய மனுஷத்தனத்தை அவ காமிக்கிறா. சோ அதனால என்ன ஆயிடுறது அப்படின்னா நம்ம நம்ம நம்ம மட்டும் அவ ஃபீல் பண்றான்றது தெரிஞ்சு கொடுத்தோம்னா இவனுடைய மனசுல ஒரு பெரிய ஆகாத்தத்தை நம்ம ஏற்படுத்தும். ஒரு நல்ல தயாவான ஒருத்தனுடைய மனசுல இல்லாத எண்ணத்தை அவன் மனசுல இத்தனை நாள் வரையில் தான் மட்டமானவன்ற எண்ணம் இல்லாத அவன் சகஜமா எல்லாரோடையும் பழகிருந்தான்னா கூட நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவன் மனசுல கிரியேட் பண்ணிடுறோமோ, அந்த பயம் நின்று அவள் எல்லாரிடத்தையும் நன்னா பழகும். அதெல்லாம் தான் இந்த மாதிரி ஸ்லோகங்களுடைய முக்கியமான உத்தேசம். நிம்னோன்னதம்ன்றது அது அது ஏதோ ஒன்னு இருந்துட்டு போட்டோம், ஒருத்தர் மட்டமா ஒருத்தர் தாழ்வா இருந்து ஒருத்தர் வசத்தியா இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம மனசை நம்ம பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் தாயார் பெருமாள் வாயும் நிம்னோன்னதமா லோகத்தை கிரியேட் பண்ணிருக்காளோ அப்படின்றது தன்னா கிளியரா தெரியுது. ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரி சகஜமா இருந்திருக்கா, ஆச்சாரியாலாம் ரொம்ப சகஜமா இருந்திருக்கா, பாஷ்யக்காரர் வந்து என்ன யார வசதி யார மட்டும்னு பார்த்த, மட்டமான வஸ்துவை கூட வசத்திய உன்னதானாம் அவனத்திகி நதானாம் எத்திரச்ச உன்னத்திகி பாதுகா சாஸ்திரத்துல அந்த பாதுகையினுடைய சாம்ராஜ்யம் நடக்கிற சமயத்துல யாரும் நீச்சாள் உன்னதாள்னு கிடையவே கிடையாது. ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பாதுகையினுடைய ராஜ்யம் நடக்கிறது, அந்த அற்புதமான பாதுகா ராஜ்யத்துல யாரா வசந்தவன், யாரா யார் வந்து வணங்குறாளோ அவன் வசந்தவன், யார் வணங்காம போறாளோ அவன் தாழ்ந்தவன் அப்படின்ற நிலைதான் ஏற்படுறதே தவிர வணக்கம்ன்றது அவ்வளவு முக்கியமான விஷயமாயிட்டு. அதோட இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு, அதோட இதனுடைய யூட்டிலிட்டி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு, இதனால வந்து எந்த ஸ்லோகத்துக்கும் யூட்டிலிட்டியே சொல்லல இப்ப. ஆனா இனிமே இந்த யூட்டிலிட்டி தான் எல்லா ஸ்லோகங்களுக்கும் நம்ம அன்வயிச்சுக்கணும், எப்படி எப்படி யூட்டிலிட்டி இருக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லச்ச என்ன மாதிரியான பாவத்தை மனசுல வச்சுக்கணும், எல்லாரோடையும் எப்படி பழகணும், அரியனுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன். அடியன் யாருக்கோ உபதேசம் பண்ற மாதிரி இல்ல, அடியனுக்கு பண்ண உபதேசம் தான் நீங்க எல்லாம் கேட்டுருக்கீங்க. அடியனே அடியனுக்கே பண்ணிக்கிற உபதேசத்தை நீங்க எல்லாம் கேட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். சஹஸ்திர பரித்ரஸவ்ரஜ விரிஞ்சனா கிஞ்சனைஹி அனோகஹ ப்ருஹஸ்பதி ப்ரபல விக்லவ ப்ரக்ரியம் இதம் சதசதாத்மனா நிகிலமேவ நிம்னோன்னதம் கடாக்ஷ ததுபேக்ஷயோஸ்தவ ஹி லக்ஷ்மி தத்தாண்டவம். இதெல்லாம் அவனுடைய கடாக்ஷத்தினுடைய கடாக்ஷம் வேறு, அது உபேட்ச பண்றது, இதனுடைய ஒரு தாண்டவங்கள் தான். இதனாலதான் அங்க ஒரு நாட்டியம் மாதிரி, என்ன ஒரு நாத்தம் நாட்டியம் அடைச்சா ஒரு கால் மேல போறது ஒரு கால் கீழே இருக்கிறது, அதே சமயத்துல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கால் கீழே வருது அந்த கால் மேல போறது, இந்த கை மேல போறது அந்த கை கீழே வருது, இல்ல ரெண்டு கையும் ஒசத்தி ஒசரத்துல இருக்கிறது. இதெல்லாம் தாண்டவங்கள்ல சகஜம் இல்லையா? லாஸ்யம் தாண்டவம்னு ரெண்டு ரெண்டு விதமான நிருத்தியம்னு சொல்ற. லாஸ்ய நிருத்தியம்ன்றது ஒன்லி ஸ்டைலிஷ், தாண்டவம்ன்றது கோபத்துல ருத்ரன் ஆடுறது. இதெல்லாம் உதாரணத்துக்கு தாண்டவம், ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக கட்டாட்சம் புருவத்தினுடைய நெளிப்பு இருக்கே, நெரிப்புகள் இருக்கே, அதெல்லாம் இந்த ஜெகத் வந்து இப்படியும் அப்படியும் ஆடுறது. சில வசந்த இடங்கள் தாழ்ந்த இடங்கள்லாம் ஏற்படுறது. ஒரு நிம்னம் நிம்னமாவே இருந்துடாது, அது வசதி ஆயிடும். நிம்னமா இருந்தனால் வசதியா இருந்தது தாழ்வாயிடும். ஒரு ஆறுல வெள்ளம் வந்ததுன்னா எந்த இடம் பள்ளமா இருந்தோ அந்த இடமெல்லாம் மேடாயிடும். புறா எத்திர ஸ்ரோதா புள்ளின மதுனா தத்திர பயசாம் விபரியாசம் யாத்தகா கணவிரல பாவகா கித்துருகாம். அதாவது தண்டகாரண்யத்துல திரும்பி வந்தாச்சு, எல்லாரும் திரும்பி வந்து பாதுகா ராஜ்யம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப ராமராஜ்யம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. சீதை அந்தர்வர்த்தினியா இருக்கா, சீதை கர்ப்பவத்தியா இருக்கா, கர்ப்பவத்தியான அவளை மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே விட்டுறதுக்கு சொல்ற. தூங்கிட்டே இருக்கிற சீதைய அஷின் போயிடுறான் லக்ஷ்மணன். அங்க போய் பார்த்தா மறுபடியும் என்ன சொல்றா, ஆஹா முன்ன எந்த இடமெல்லாம் பள்ளமா இருந்தோ அந்த இடமெல்லாம் மூடாயிடுத்து, இங்க வந்து ஒரு மரங்கள்லாம் இருந்தது இப்ப மரமெல்லாம் காணும், இப்ப என்னடா இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்தது, இந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் ஆயிடுத்து. ஆஹா ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அதே மாதிரி இருக்குன்னா, அந்த நிவேச சைலானாம் ததிதமிதி புத்தியும் திருடையதி, இந்த மரங்க மலைகள்லாம் அப்படியே நிக்கிறதே, இதை பார்த்தாதான் ஓ அந்த இடம் தான் போல இருக்குது, இந்த மலையை நம்ம இங்க இருந்து பாத்துருக்கோமே, இதே ஆங்கிள்ல இருந்து பாத்துருக்கோமே, ஆ அந்த இடம் தான் இப்படி ஆயிடுத்து போல இருக்கு, நீங்க எங்க வந்து நதி ஓடிட்டு இருந்ததோ அந்த இடத்துல இப்ப நதி இல்ல, எங்க மேடு இருந்ததோ அந்த இடத்துல நதி மாறிடுத்து, தன் போக்க அடிக்கடி மாத்திக்கும். முன்னெல்லாம் அங்க முன்னெல்லாம் கொள்ளிடத்துல வந்து இந்த பக்கமே தீர்த்த மாட்டின் இருந்தோம், இப்ப என்னன்னா கொள்ளிடத்துல அனண்ட பக்கம் போனாதான் ஜலம் இருக்கு, ஓரளவுக்கு பாதிக்கு மேல நடந்து போகணும் வெயில்ல, அங்கதான் ஜலமே வருது. சோ அதனால எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. வந்து நீச்சை கச்சத் உபரிச்சதசா சக்கர நேமி கிரமேண, நேமி நேமின அந்த இந்த சக்கரத்துல நேமினாக்க இந்த ஸ்போக்ஸ்கள்லாம் இருக்கு பாருங்க, அது ஸ்போக்ஸ் எல்லாம் ஒரே சமயத்துல எல்லாம் கீழே இருக்கும்லாம் சொல்ல முடியாது, ஸ்போக்ஸ் கீழே வரும் மேலேயும் போகும் அரங்கல்னு சொல்லுவாத. இது நேமின்றது அதுல நடுவுல இருக்கிற ஒரு தண்டு மாதிரி, அந்த பாகமானது கீழேயும் போகும் மேலேயும் வரும், மேலேயும் போகும் கீழே வரும். சக்கர நியமிக்கிறமேன நீச்சை கச்சத்தி பரிச்சது சா, சக்கரத்தினுடைய நேமின வட்டம், அந்த வட்டமானது என்ன ஆகும்னா சமயத்துல கீழே இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேல போயிடும். ஒரு இடத்துல அடையாளம் பண்ணி வச்சீங்கன்னா அந்த கலர் கலரா ஒரு அடையாளம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த கலர் மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். ஆனா சக்கரார பங்கி ரிவ கச்சத்தி பாக்ய பங்கிஹின்றான், சக்கரத்தினுடைய ஸ்போக்ஸ் மாதிரி பாக்யமானது வருது போறது அவ்வளவுதான். அப்படி அதை புரிஞ்சுட்டோன்ன ஓ ஸ்திரமில்லாத இந்த லோகத்துல இவம் லோகம் பிராபிய பஜஸ்வமான, அஸ்திரமான இந்த லோகத்துல ஸ்திரமான என்னையே பஜியுங்கோல்னு சொல்றார். அந்த மாதிரி ஸ்திரமான வஸ்து என்ன, பெருமாளுடைய கட்டாட்சம் தான், பெருமாளுடைய திவ்ய கட்டாட்சம் அனுகிரகம் இதெல்லாம் தான் ஸ்திரமே தவிர மத்த எதுவுமே ஸ்திரம் கிடையாதுன்றத புரிஞ்சுன்னு இந்த லோகத்துல என்னை வந்து அடை அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அசுபம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம் அப்படின்னு வரும், அதுல ஆரம்ப ஞாபகம் இல்ல, அசுபம் அசுபம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் இமம் பிராபிய பஜஸ்வமாம் டைப் பண்ணா வந்துடும். அதனால தாயாருடைய கட்டாட்சத்துக்காக தான் நம்ம ஏங்கி இருக்கணும்ன்றதாக தெரியுது. அந்த எதுக்காக ஏங்குறோமோ அந்த வஸ்து கிடைக்கும், அப்ப நம்மளுடைய உன்னதியானது ஏற்படும். நம்மளுடைய உன்னதி ஏற்படுறது எதுக்குடானா, மத்தவாளுடைய உன்னதிக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆறதுக்காக தான் நம்மளுக்கு உன்னதியே ஏற்படுறது. உன்னதி இஸ் நாட் ஃபார் ஒன்லி என்ஜாயிங். ஏன்னா நான் சம்பாரிச்சா நான் சந்தோஷமா இருக்கேன். இது வந்து சாதாரண புத்தியுடைய மனுஷர்களுடைய போக்கு. உயர்ந்த மனிதர்கள் என்ன நினைப்பார்கள்னா, நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வயசாயிடுது, நான் எதுக்கு இனிமே இந்த சுகங்கள்லாம் அனுபவிக்கணும், சின்ன வயசுல இருக்கிறவா அனுபவிக்கட்டும் அப்படின்னு. சின்ன வயசா இருக்கிறவா, யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறவா, அவளுக்கு கொண்டு போய் வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்து தான் சௌக்கியமா அதை பார்த்துட்டு இருப்பான். வந்து ஒரு ராஜ்யத்தை எப்படி ரகுவம்சத்து ராஜாக்கள்லாம் ஆளுவான்னு அதுக்கு சொல்றார். என்ன ஒரு ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய பிள்ளைன்ற கணக்க ராஜ்ய சாசனத்தை ஒப்படைச்சுட்டாருன்னா, அதுக்கப்புறம் தன்னுடைய மாட்டு பண்ண எப்படி பாத்துப்பாரோ அப்படிதான் பாத்துப்பாரு இந்த ராஜ்யத்தை. ஏன்னா மாட்டு பண்ண விஷயத்துல நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல முடியாதான். அந்த மாதிரி ராஜ்ய விஷயத்திலயும் நீ இந்த ராஜ்யத்துல இது பண்ணு அதை பண்ணு ராஜாவுக்கு, அதாவது தன்னுடைய குமாரனுக்கு ஆஜ்ஞை பண்ணக்கூடாதான். அதனால அவள்லாம் என்ன பண்ணுவாளாம், யோகேநாந்தே தனுத்தேஜாம்னுட்டு யோகத்தை அபியாசம் பண்றதுக்காக காட்டுக்கு போயிடுவான். ஒரு ஸ்னுஷை போல பாவிப்பாள். ஸ்னுஷைன்னா மாட்டு பண்ணு, சம்ஸ்கிருதத்துல ஸ்னுஷான்னு பேர். ஒரு ஸ்னுஷைய எப்படி பாவிப்பாளோ, தனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா தன்னுடைய வம்சவிருத்திக்கு காரணமாக இருக்கிற போறவள், அவ்வளவுதான் சம்பந்தம். மத்தபடி அவளை இதை பண்ணு அதை பண்ணுன்ற ஆஜ்ஞை கூட பண்ண மாட்டா. இதை பண்ணலாமாமா அப்படிதான் கேட்கணுமே தவிர, யூ டூ திஸ் அப்படின்லாம் ரைட்டா அவர் ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரியாக மாமனார் சொல்லக்கூடாது. அதெல்லாம் எப்படி, இதெல்லாம் சாஸ்திரங்களே சொல்றது. அந்த மாதிரியாக எப்படி இருக்கணும், ஒரு மாமனார் எப்படி இருக்கணும், ஒரு மாமியார் எப்படி இருக்கணும். ஆனா நம்ம எல்லாம் அதெல்லாம் டீசென்சின்ற பேர்ல அதெல்லாம் கத்துக்கவே இல்லையே, இன்டீசென்டாவே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஒரு டீசன்சி. அதுக்கப்புறம் வந்திருக்க லக்ஷ்மி, ஆத்துக்கு வந்திருக்க லக்ஷ்மி ஆகும். அதனால லக்ஷ்மின்னா நம்ம லக்ஷ்மி சகஸ்ரமோ இல்ல ஸ்ரீகுணரத்ன கோஷமோ சேவிச்சதோட நிறுத்திட்டாக்கா நம்ம லக்ஷ்மி ஆயிட முடியாது, லக்ஷ்மிக்கு கௌரவம் கொடுக்குற மாதிரியும் ஆக முடியாது. அவளுடைய சுவாத்திரங்கள்லயோ அவ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய சுவாத்திரத்திலயோ ஒரு விதமான ஹஸ்தக்ஷேபம் இல்லாம பேரன் பேத்திகளை பார்த்துண்டு அதுகளுக்கு வேண்டியத சொல்லி கொடுத்துண்டு அவளுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க தெரிஞ்சுக்கிறதுன்றது டீசன்சி. இதெல்லாம் நம்மளுக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இதெல்லாம் உபதேசம் பண்ணேன்னு ஆரம்பிச்சக்க அதெல்லாம் எவ்வளவு தூரம் ரெலவென்டா இருக்கும் இந்த லோகத்துல அப்படின்னு அது எனக்கு புரியல. ஆனா அதே சமயத்துல சொல்லாமலும் இருக்க முடியல. ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்றது ஒரு ஸ்னுஷைண்ட இருக்க மாதிரி ராஜா விவகாரம் பண்ணுவார் ராஜ்யத்துலன்னு சொன்னா பட்டும் படாமலும் இருக்கிறது. அப்படியேவா, சரிப்பா நீ பண்ணா நன்னா இருக்கும். எங்க அப்பா தான் இதுக்கு ஒரு பெரிய ஆதர்சம்னா, எங்க அப்பா என்னைக்குமே அடியனை வந்து இதை பண்ணுன்னு சொன்னதே கிடையாது, இதை பண்ணாதேன்னு சொன்னதும் கிடையாது. ஏதோப்பா யோஜனை பண்ணி பண்ணு, உனக்கு தோணும், உனக்கு கரெக்டா பெருமாள் நல்ல அனுகிரகம் பண்ணுவார் அவ்வளவுதான் சொல்லுவாரே தவிர, நான் இங்க இந்த குஜராத் போறேன் அப்பா போயலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், போயிட்டு வா, அவசியம் போயிட்டு வா, எங்க வேண்டான்னு சொல்லிட்டாக்கா நாளைக்கு நல்லது நடக்க போறது கெட்டு போயிடுமோன்னு அவர் பயப்படுவார்ப்போம். அதான் பயந்து நீ போயிட்டு வா, அவசியம் போயிட்டு வான்வர். அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வியக்தி எல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஒரு மகான், அவர் அவருடைய பெரியவர் அவர் பழகின விதம் அது. அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷத்தனம் அதெல்லாம் இத்தனை இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் வாசிச்சாலே நம்மளுக்கு வருமானு தெரியல. ஆனா பெரியவாழ்ற பழகினா அது உடனே வந்துடுறது, அதுதான் ஆச்சரியம். ஏன்னா கிராமிய வாசகா அடையின் அப்பாவுக்கு எழுதின ஸ்லோகங்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதியிருக்கேன். எப்பாவது ஒரு சமயத்துல சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு சரித்திரமோ அந்த மாதிரி ஒரு பவித்திரமான ஒரு ஜீவனமும் அமைஞ்சதுன்னாதான் அவாதான் வசந்த வாழை தவிர, மற்றபடி தனிக்கால் தனத்தினால சிரேஷ்டால ஆக முடியறது இல்ல. நம்மளுக்கே புரிஞ்சிருக்கு நிறைய, இன்னைக்கு எல்லாருந்தையும் நிறைய பணம் இருக்கு, அதனால நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா இல்ல, சந்தோஷமா இருக்க முடியறது இல்ல. ஏன்னா சந்தோஷம்ன்றது பெருமாளுடைய தாயாருடைய அனுகிரகத்தினால மட்டுமே கிடைக்கக்கூடியது. எத்தனையோ கஷ்டங்கள் அது நடுவுல ஒரு ஜீவிதம், அப்படிதான் நம்மளாம் ஜீவன யாபனம் பண்ண முடியறதே தவிர, ஆஹா அந்த பெரியவாழ் வாழ்ந்த வாழ்க்கையானது நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கல. அதுக்காக தான் அப்படின்னு ஒரு கூரையை போட்டுண்டு இந்த இடத்துல துணிகள் எல்லாம் வளர்த்திண்டு இங்கே சந்தியாவந்தநாதிகள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு இடம் கிடைச்சிருக்கு இல்லையா, வாடகை கிடைச்சாலும் அப்படின்னுட்டு அதுல இந்த மாதிரி அனுஷ்டிக்கணும்ன்ற ஆசையில இருந்துட்டு இருக்கேன். அதுல நீங்கெல்லாம் கிடைச்சதும் அவங்க பாக்கியமா தான் நினைக்கிறேன். நாலு பேர் நம்ம சொல்ற விஷயத்தை கவனிக்கிறா, அதுல இருந்து அவளுக்கும் ஒரு நல்ல நல்லதுகள் ஏற்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இப்படிப்பட்ட இந்த தாயாருடைய கட்டாட்சத்துல ஏற்படுற தாண்டவம் தான் இந்த லோகத்துல இருக்கிற உன்னதமான விஷயங்கள் நிம்னமான விஷயங்கள்லாம். இதுவே இன்னைக்கே நிம்னமா இருக்கிறது வசதியாயிடும், வசதியா இருக்கிறது நிம்னமாயிடும், இதெல்லாம் ரொம்ப சகஜமா ஏற்படும். அதனால எதுவும் ஸ்திரம் இல்லைன்றத புரிஞ்சுண்டு ஸ்திரமான பகவத் பக்தியையும் ஸ்திரமான பகவத் அனுகிரகத்தையும் அடைவதற்கு மட்டும்தான் நம்ம பிரயத்தனம் பண்ணணும்ன்றது இந்த மாதிரி ஸ்லோகங்களால தெரியுது. அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். காலேசம் சதி 19th ஆமா காலேஷம் சதி யோக்யதாம் சிதசிதோஹோ அன்யோன்யமாலிங்கதோஹோ பூதாஹம் கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவர்த்தீந்திரியை அண்டானாவரணை சஹஸ்ரமகரோத்தான் பூர்புவ ஸ்வர்வதஹ ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தே விஹிதயே சங்கல்பமான பிரியா. அதாவது இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு ஆகணும் என்ற விஷயத்தில் ஒரு தகுதி இருக்கிறது. இந்த லோகத்தை இப்ப சிருஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு, அதுக்காக சித் என்ன அசித் என்ன, இது ரெண்டு விஷயத்தையும் ஒன்றோடொன்று சேர்த்து உன்னுடைய பிரியனான பெருமாளானவன் சங்கல்பம் பண்ணும் அளவில் உம்முடைய விளையாட்டிற்காக நீர் உனக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்காக பஞ்சபூதங்கள் என்ன, அகங்காரம் என்ன, புத்தி என்ன, பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்ன, பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்ன, இவைகள் எல்லாத்தையும் ஆவரணை சக ஏழு விதமான ஆவரணங்கள், சத்தாவரணம்னு சொல்லக்கூடியதாக ஏழு விதமான அண்டான் ஆவரணைகி தான் பூர்புவஸ்வர்வதா, அது என்ன பூலோகம் என்ன, புவர்லோகம் என்ன, சுவர்லோகம் என்ன, இப்படி சகசிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான அண்டங்களையும் பெருமாள் உன்னுடைய விளையாட்டிற்காக படைத்தான். தேவிகிருதையே சங்கல்பமான பிரியா, உன்னுடைய விளையாட்டிற்காக சங்கல்பம் செய்து கொண்டு பெருமாள், இச்சை செய்து கொண்டு பெருமாள் இவ்வளவு வஸ்துக்களையும் சிருஷ்டித்தான். ஒருத்தர் கேரம் போர்டு விளையாடலாம்னா கேரம் போர்டு எடுத்து வச்சு, அதுல காயின் எடுத்து வச்சு, ஸ்ட்ரைக்கர் எடுத்து வச்சு, பவுடர் எடுத்து வச்சு, பவுடர் எல்லாம் போட்டு தயார் பண்ற மாதிரியாக உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக பிரளயத்தெல்லாம் பிரளயமெல்லாம் முடிஞ்ச சமயத்துல கரெக்டான சமயம், யோக்கியமான சமயம் வந்தவுடனே உன்னுடைய உனக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்காக பெருமாளானவர் இந்த பஞ்சபூதங்கள் என்ன, அகங்காரம் என்ன, பிரகிருதி மகத்து அகங்காரம், தன்மாத்திரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஆவரணங்கள் எல்லாவற்றையும் படைத்து அதுக்கு பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம் இவற்றையெல்லாம் உடையதாக ஆக்கி சஹஸ்ரமன் இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான அண்டங்களை படைத்தான் அப்படின்ற விஷயத்த அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய ஏதாவது அதிகமா சொல்லியிருந்தா க்ஷமிக்கணும். இது வந்து இதெல்லாம் என்னன்னாக்க நம்ம படுற அவஸ்தைகள் லோகத்துல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம பகவத் தத்துவத்தையும் பகவதி தத்துவமான லக்ஷ்மி தத்துவத்தையும் மறந்து நம்ம என்னமோ தன் சுதந்திரமா தன்னை நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஏற்படுற கஷ்டங்கள். நம்ம நிறைய பாதிக்கு மேல கஷ்டங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்ப எல்லாம் சுகமா இருக்க கத்துண்டுட்டவாதான் இந்த உபன்யாசத்துக்கே வரா. அதனால அவளுக்கு புனக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதை இன்னைக்கோ ஒருத்தர் வேற மத்த மனுஷால் கேட்கிறாள்னா அவளுக்கும் உபயோகமாகணும். இப்ப இதுல கேட்கிறவா எல்லாரும் அப்படியே சொன்ன நிலையெல்லாம் தாண்டி வெளியில வந்து அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜமா புரியக்கூடிய விஷயங்கள், சொன்னா தப்பாவே நினைக்காத அளவுக்கு அவளுக்கு இதெல்லாம் புரியுறது. ஏன்னா இப்படிதான் நம்ம லோகத்துல கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரி மனுஷால் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மனுஷாலாவே நம்மளும் இருந்திருப்போம். அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்திருக்கோம் இல்லையா. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் வழிகாமிக்கிறது. பெரியவாள்லாம் அப்படி இருந்தவா இல்ல, பெரியவாள்லாம் இவ்வளவையும் புரிஞ்சுட்டுதான் லோகத்துல ஸ்ரீ வைஷ்ணவிசத்தை பரப்பியிருக்கா. அது வந்து பெரியவாளுடைய உள்ளங்கள் எல்லாம் அவ தெரிஞ்சுட்டு இருக்கா. அச்சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவம் இதெல்லாம் பத்தி பேசுறவா, ஒவ்வொரு சித்தத்துவத்தையும் ஒவ்வொரு அச்சித்தத்துவத்தையும் எப்படி புரிஞ்சுட்டு இருப்பா, பகவதாத்மகம்னு புரிஞ்சுட்டு இருப்பாளே, அப்புறம் எங்க பேத பாவனையானது அவன் மனசுல இருக்க போறது. அதனாலதான் சுனிச்சைவ சோபா கேச பண்டிதா சமதர்சினஹான்னு சொன்னது. சோ அந்த அந்த ஒரு உயர்ந்த பார்வையில இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேற விதமான அர்த்தங்கள் புரியும், இதுவரை வியாக்கியானம் பண்ணாத விஷயங்கள் புரியும். அப்ப நம்மளுக்கே ஒரு ஒரு ஒரு ரிஃபைன்ட் மைண்டா இருக்கும். நாலு பேர் இந்த போய் போன உடனே கோவிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போனா எல்லாரையும் பார்த்து சௌக்கியமா நன்னா பேசிட்டு நன்னா வரணும்ன்ற எண்ணம் வரும். இல்லைன்னா அங்க போய் யார யார் யாரோட கலகம் மூட்டி யார் யாரோட சண்டை மூட்டி விடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உள்ளவாளே கோவிலுக்கு வரவாளும் நிறைய பேர் இருக்கிற சமயங்கள்ல அவள் எல்லாமே மாத்துற அளவுக்கு நம்ம நம்மளுடைய விவகாரத்தை தனியா வச்சுட்டோம்னாக்கா தான் இந்த மாதிரி உபன்யாசங்களுடைய பலனா அடிய அமையணும்ன்றதாக பிரார்த்திச்சுட்டு அடியேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய விதாந்த குருவே நமஹா.